శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మేతనిషత్తాం సదాసరి యస్యమాకృతి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல முதல் ஆசுவாசத்துல நாம 52-53 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம பார்த்தோம். இப்போ இன்னைய தினம் 54 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருந்துட்டு இருக்கோம். சைலசிருங்காவதீர்ணைஹி శ్రోతోభేదైరధిగతగుణం చారువిష్భారఘోషైః లక్ష్మీకురువన్ దశముఖపురీం సౌమ్యపత్రప్రకృష్టః వేలాచాపం శరయివ సఖే వేగతత్వం వ్యతీయాః. இப்போ இந்த சமுத்திரக்கரையில போய் இருக்கிறத பத்தி, அங்கிருந்து லங்கைக்கு போகணும் போறத பத்தி சொல்ல போறேன். எப்படி போகணும் என்னன்றத ஹம்சத்துக்கு ராமர் சொல்றேன். சவ்யம் தஸ்யாக, இதுக்கு மின் ஸ்லோகத்துல சவ்யம் தஸ்யாக கேதிவகதா ஷியாம தாழி தமாலாம் தொத்ராயாணாம் தருண வயசாம் சேதசோ நந்தயித்ரீம் வேளா மப்தேஹி விவித லஹரி தத்த முக்தாபிராமாம் திரக்ஷஸ்யாரா த்ரிகுண புலிதாம் கேசகீனாம் பராகைஹி என்று சொன்னார். இந்த தாமிரபரணிக்கு இடது பக்கமாக கொஞ்ச தூரம் போனாங்கன்னாக்க அந்த இடத்துல பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் ஒரு பச்சை பசேல்னு இருந்துட்டு இருக்கிற பனைமர காடுகள்லாம் நிறைய இருக்கும். பனைமரம் மாத்திரமில்ல, மொத்தம் அந்த பச்சள மரங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற காடுகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சன்னிவேசம் வந்த மாதிரி யுவாக்களாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அந்த கடற்கரை மணல் இதில் கடற்கரையில் மணல்ல நல்ல குளிர்ந்த ஒரு காற்று வீசிண்டு, அதே சமயத்தில் அப்படியே வெயில் சுட்டு பொறிக்காத அந்த ஓரத்திலாம் நிறைய மரங்களும் இருந்துட்டு அதில் சுவேச்சமாக சந்தோஷமாக நடக்கிறதுக்கு உலா வருவதற்கு ஒன்ன மாதிரி இருக்கிற யுவாக்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த இடத்துல இன்னொரு ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு. அங்க அந்த அலைகள்லாம் வந்து மோதச்சு முத்து சிப்பியும் முத்துக்களும் அங்கங்க இறஞ்சி கிடக்கிறது. அந்த பக்கத்துல எல்லாம் பார்த்தோம்னாக்க அந்த இடத்துல புதர் புதரா நிறைய தாழம்பூக்கள் எல்லாம் இருக்கும். அந்த தாழம்பூக்கில இருந்து வர மகரந்தெல்லாம் வாசனை கம்மனு வாசனையோட கூட அந்த மணல் மேல அங்கங்க அங்கங்க படிஞ்சிருக்கும். அதை பார்த்தோம்னாக்க அது இன்னொரு மணல் திட்டம்னு தோன்ற மாதிரி அந்த வாசனைக்கும் அதுக்கும் சந்தோஷமாக உனக்கு இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல நீ கொஞ்சம் விசிராந்தி எடுத்துக்கணும், ஏன்னா ஒரு பெரிய காரியம் பண்ண போற, அங்கேருந்து சமுத்திரத்தை தாண்ட போற, அந்த சமுத்திரம் தாண்டற வரைக்கும் நடுவில் ஒன்றும் அந்த விசிராந்தி பண்ணிக்கிறதுக்கு இடம்லாம் கிடைக்காது. ஒரே மூச்சில் இங்கேருந்து அது வரைக்கும் தாண்டி போகணும். அதுக்காக முதல்லயே கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்துக்கும், கொஞ்சம் விசிராந்தி எல்லாம் பண்ணிட்டு இந்த ஒரு பெரிய காரியத்தில் ஈடுபடுறதுக்கு சித்தமாக நீ இருக்கணும் என்று சொல்றேன். இப்போ அடுத்தது சொல்ற, இந்த சமுத்திரக்கரை ரொம்ப ரொம்ப ரமணீயமா இருக்கிறதுனால பட்சிகளுக்கெல்லாம் ரமணீயமான ஒரு பிராந்தம் இருந்துனாக்க கண்ணுக்கும் மற்றும் அனுபவத்துக்கும் ரமணீயமாக ஒரு பிரதேசம் இருந்துருச்சுன்னா அங்கேயே இருந்துடும். அது இன்னொரு இடத்துக்கு எப்பவுமே பட்சிகள்லாம் ரமணீயமான பிராந்தத்தை நோக்கி எத்தனையோ மைல் தூரம் கூட வரும். நாம எல்லாம் பாக்குறோம் இங்க எல்லாம் இந்த பட்சிகள் சரணாலயம்னு சொல்லி சில இடங்கள்லாம் இருக்கு. அந்த இடங்கள்லாம் எங்கெங்கிருந்தோ எத்தனை எத்தனை கண்டம் விட்டு கண்டம்லாம் வந்து பட்சிகள்லாம் இங்க வரும். அது வரத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த அது எந்த பிராந்தத்துல இருக்கோ அந்த சமயத்துல அந்த இடத்துல ஒரு அரை மணிக்கு வச்சு பேசிட்டோம், ஒரு உபன்யாசம் முடிச்சுட்டு அந்த பிராந்தத்துல பார்த்தோம்னாக்க அங்க ஏதோ ஜலத்து குறைவா இருக்கலாம், இல்ல ரொம்ப பனி பொழியறதா இருக்கலாம், இல்ல வாதாவரணம் பட்சிகள்லாம் தங்குவதற்கு ஏற்றதாக இல்லாமல் போகலாம். அதுக்காகவே பட்சிகள்லாம் என்ன பண்ணோம்னா, எந்த பிராந்தம் ரமணீயமா இருந்துட்டு இருக்குமோ அந்த பிராந்தத்துக்கு அங்கேருந்து ஓடி வந்துடும். இப்ப அந்த ரமணீயமா இருக்கிற பிராந்தத்துல இது இந்த பிராந்தம் எவ்வளவு நாள் வரைக்கும் ரமணீயமா இருக்குமோ அவ்வளவு நாள் வரைக்கும் இந்த பிராந்தத்துல இந்த பகுதியில இருந்துட்டு இங்க ஏதனா ஒரு அதுகளுக்கு சிரமம் ஏற்படும் போல இருந்துனாக்க அப்ப இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். அந்த மாதிரி இப்ப இந்த சமுத்திரக்கரை ரொம்ப ரமணீயமா இருந்துட்டு இருக்கு, இதை பார்த்த உடனே சந்தோஷமா இங்கேயே இருந்துள்ளான்னு நீ இருந்துட போற. ஏதோ கொஞ்சம் விசிராந்தி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த இடமே தவிர நீ போற காரியத்தை மனசுல நினைச்சுக்கோ, அதனுடைய முக்கியத்துவத்தை நினைச்சுண்டு மேல என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன், நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும்னு ஹம்சத்தை பார்த்து பெருமாள் ராமன் சொல்லி சொல்ற இந்த இடத்துல. ஸ்தித்வா தத்ர க்ஷணமுபயத சைலசிருங்காஹவதீர்ணைஹி ஸ்ரோதோபேதைரதிகதகுணம் சாரு விஷ்பாரகோஷைஹி லக்ஷீகுர்வந்தஹ முகபுரீம் சௌம்யபத்ர ப்ரகிருஷ்டஹ வேலாச்சாபம் சரைவ சகே வேகதஸ்த்வம் வ்யதீயாஹ. இந்த பட்சியை பார்த்து சொல்ற சௌம்யா என்ன சொல்ற, சௌம்யா அப்படின்னு சொன்ன சௌம்யோ புதே மனோஜ்ஞ மனோஜ்ஞே சாத் அனுக்ரே சோம தெய்வத்தை அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டுள்ளன. சௌம்யன்னா புதே நல்ல அறிவாளியாக இருந்திருக்கிறது, மனசுக்கு ரொம்ப ஆக்கர்ஷகமாக பிடித்தமாக இருக்கிறது, அனுக்ரே உக்ரம் இல்லாமல் இருக்கிறது, சோமதேவத்தினுடைய சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கிறது, இதுக்கெல்லாம் சௌம்யன்ற சப்தத்துல சொல்றது. இந்த இடத்துல சௌம்ய சப்தத்தினால சொல்லப்படுவது ஹம்சத்தை சொல்லி சௌம்யான்னு கூப்பிடுறேன். ஹம்சத்தை சௌம்யான்னு கூப்பிடச்சே இதுக்கு பல தாத்பரியங்கள் இருக்கு. ஹம்சம் கழுகு கருடன்லாம் மாதிரி ரொம்ப வேகமா போகாது, அனுக்ரம் ரொம்ப உக்ரமான பட்சி இல்லை. அந்த பட்சி சிலதெல்லாம் இப்போ இந்த கழுகெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப உக்ரமானதா இருக்கும், அந்த மாதிரி இல்லாத ஒரு பட்சி ஹம்சம். அது மந்தகாமினி ரொம்ப வேகமா போகாது, இதெல்லாம் மனசுல நினைச்சுண்டு அத சௌமியான்னு ஒரு வார்த்தைய சொல்லி சொல்ற. இல்ல சௌமியன்னு சொன்னாக்க மனோஜன் அர்த்தம், மனோஜன்னாக்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஈர்ப்பதாக இருக்கிறது, நம்மள ரொம்ப பிடிச்சதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ராமனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருந்துட்டு இருக்கிறதா, ராமனுடைய சரம் மாதிரி இதுவும் இந்த ஹம்சமும் வேகமா போக போறதுனால இத சௌமியன்னு தனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கிறதுனால அதை மனோஜனாக சௌமியன்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லணும். ராமனை சொல்லச்சே சோமவத் பிரியதர்சனஹான்னு சொல்லி சொல்ற. சோமவத் பிரியதர்சனஹான்னு சந்திரன் ஒரு சின்ன ஆகாசத்துல ஒரு பௌர்ணமி நில இருந்ததுன்னாக்க சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பெரியவா பரியந்தம் எல்லாருமே அந்த சந்திரனை பார்ப்பா, பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷத்தை அடைய எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதை பார்த்த உடனே ஒரு பிரீத்தி ஏற்படும், இன்னும் கொஞ்ச நாள் அதை பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். எண்ணத்துக்கு பாக்குறோம் என்னன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எதுக்கும் இல்லாட்டா கூட அதை பார்ப்போம். இதுதான் வந்து ஒரு சந்திரனுக்கு ஒரு விசேஷம். அதாவது பெருமாள் ராமனும் சோமவத் பிரியதர்சனகான்னு சொல்ற, சோமன் மாதிரி பிரியதர்சனகா பாக்குறவாளுக்கெல்லாம் சந்தோஷத்தை உண்டு பண்றவளாக இருந்துருக்கு. யாரா அதாவது ராமனை பார்த்தாமக்க சந்திரனை பாக்குற மாதிரி ஒரு ஆஹ்லாதம் சந்தோஷம் ஏற்படும், ராமனை பார்த்துட்டே இருக்கலாம்னு தோன்றதாக இருக்கும். அப்படி இருக்கிறபடினால அத சௌமியன்னு சொல்லி அந்த ராமனுக்கு பிரியமாக இருக்கிறது இந்த ஹம்சம். அதனால அந்த பெருமாள் இத சௌமியன்னு கூப்பிடுறேர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சோமியன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்ட, இன்னொன்னு சொன்ன சகன்னு ஒரு வார்த்தை சொல்ற. சௌமிய வேலாச்சாப்பம் சரைவ சகே வேகதஸ்தம் யதியா அப்படின்னு சகேன்னு நண்பன்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த சகேன்னு சொல்றதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கு. ராமனுக்கு வர கஷ்டம்லாம் தனக்கும் வர கஷ்டமாக அந்த நண்பனா இருக்கிறவன் நினைச்சுக்கணும். நண்பன்றவனுக்கு லட்சணமே என்ன என்ன கேட்ட, தன்னுடைய நண்பனுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாலோ அவளுக்கு ஒரு சுகம் வந்ததுன்னாலோ எல்லாவற்றையும் தனக்கே வரதாக தான் நினைச்சுக்கிறது. அவளுக்கு கஷ்டம் வந்ததுன்னா தனக்கும் கஷ்டம் வந்த மாதிரி அந்த கஷ்டத்தை எவ்வளவு சீக்கிரமா போக்கடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரமா போக்கடிக்கணும்னு நினைக்கிறது இருந்திருக்க அது ஒரு தோழனுடைய ஒரு செயல். இப்ப இது ராமருக்கு வரக்கூடிய கஷ்டம் சீதையினுடைய ஒரு பிரிவு, அந்த பிரிவு தனக்கே வந்திருக்கிறதா நினைச்சுக்கணும். ஆகையால அங்கங்க கொஞ்சம் சௌக்கியமான இடம் இருக்குன்னு நினைச்சுட்டு நிதானமா போயிடலாம்னு நினைச்சிருக்க வேண்டாம். அந்த அந்த கஷ்டத்தை எவ்வளவு சீக்கிரம் போக்கடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் போக்கடிக்கணும்னு நினைக்கிறது இருக்க அதுதான் தோழனுக்கு ஒரு லட்சணமான அப்படினால தோழன்னு சகேன்னு கூப்பிடுறேன். அடுத்ததாக ஸ்தித்வா தத்ர க்ஷணமுபயத சைல ஸ்ருங்காவதீர்ணை. இத சௌமியன்னு சொல்லிட்டு சகேன்னு சொல்லிட்டு சொன்னபடினால இப்போ ஒரு சமயம் வந்துடுத்து, சமயம் வந்துடுத்துனாக்க நீ அவசியம் வேலை செய்ய காரியம் பண்ண வேண்டிய சமயம் வந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு இந்த காரியம் பண்ண வேண்டிய சமயம் வந்திருக்கிறதுனால நீ வேகமா காரியம் பண்ணணும், நீ தோழனா இருக்கிறதுனால எனக்கு வர சிரமத்தெல்லாம் புரிஞ்சுண்டு நீ காரியம் பண்ணணும். அதே சமயத்துல உனக்கு நீ வந்து கொஞ்சம் பெரிய காரியம் பண்ண போறதுனால அதுக்கு உண்டான சிரம பரிகாரத்தையும் நீ பண்ணிக்கணும், அதையும் பண்ணிண்டு இங்க வரணும்னு சொல்லி சொல்ற. அதுக்காக தான் இப்ப சொல்லி சொல்ற, ஸ்தித்வா தத்ர க்ஷணமுபயத சைல ஸ்ருங்காவதீர்ணை. இங்க இந்த சம்ஸ்கிருத இதில் பார்த்து ஒண்ணு பத்திர பிரகிருஷ்டஹான்னு சொல்லி சொல்ற இந்த ஹம்சத்தை. பத்திர பிரகிருஷ்டா பத்திரம்னாக்க பத்திரங்கள் ரெண்டு இறக்கைகள் இருக்கிறதுனால இந்த ஹம்சத்துக்கு ஒரு ஏற்றமா இத்த சொல்லி சொல்ற. ஹே சௌமிய அழகான ஹம்சமே, சிறப்பு சிறகு ஒவ்வொன்னுத்துக்கு ஒவ்வொரு சிறப்பு. இப்ப ஹம்சத்துக்கு என்ன சிறப்பு என்ன கேட்டோம்னாக்க இது ஆகாசத்துல பறந்து போறது, ஆகாசத்துல பறந்து போறதுக்கு ஏற்றதாக இருந்திருக்கிற அம்பு அதாவது இறக்கைகள் சிறகுகள் இருக்கிறதுனால அதுக்கு இருந்திருக்கு. அப்போ நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணணும் என்பதாக சொல்ற. ஸ்தித்வா தத்ர க்ஷணமுபயத சைலசிருங்காவதீர்ணை லக்ஷ்மி குர்வன் தசமுகபுரியும் சௌமிய பத்திர பிரகிருஷ்ட வேலாச்சாபம் சரைவ சகே வேகதத்வம் வியதியாக. நீ ரொம்ப வேகமாக போகணும், சரைவ நான் விடுற அம்பு மாதிரியாக நீ வேகமாக போகணும்னு சொல்ற. எல்லாத்த காட்டிலும் ராம பாணத்துக்கு ஒரு ஏற்றம் இருந்துருக்கு. ஹனுமான் தன்னை பத்தி சொல்லச்சே, இங்கேருந்து நான் அந்த இடத்த சாகரத்தை தாண்டுவன் நானு அப்படின்னு சொல்லச்சு. எப்படி சொல்றேன்னா, யதா ராகவன் நிர்முக்தா சரஹா ஸ்வசன விக்ரமஹா கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் என்ன சொல்ற ஹனுமா. எல்லா வானரங்கள்லாம் முதலிகள்லாம் ரொம்ப சிராந்தாளா இருக்க, சம்பாத்தியனுடைய வார்த்தையினால லங்கையில சீதா பிராட்டி இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா கூட இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கா, நான் 10 யோஜனை தாண்டுவேன், 20 யோஜனை தாண்டுவேன், 30 யோஜனை தாண்டுவேன், ஒருத்தர் சொல்றா 100 யோஜனையும் தாண்டிடுவேன், ஆனா திரும்பி வர முடியுமா முடியாதான்னு தெரியாதுன்னு இங்க நீலன் அங்கதன் முதலிய வானரர்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டே இருந்துருக்கார். ஜாம்பவான் சொல்ற, ஒரு காலத்துல பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுக்கச்சு, அந்த திருவிக்ரமாவதாரம் எடுத்த பெருமாளையே நான் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவு பெரிய சக்தியோட நான் இருந்தேன் நானு, ஆனா இப்ப வயசாகி கொடுத்து என்னால அவ்வளவு தூரம் தாண்ட முடியுமான்னு தெரியலன்னு ஜாம்பவான் சொல்ற. அப்பதான் ஹனுமான் எங்கேயோ ஏகாந்தமா இருந்துட்டு இருக்கு, அவரை கூட்டு கேட்கிற, அவர் இப்படி ஏகாந்தமா இருக்குன்னா அவருடைய பலம் அவருக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும்னு சொல்லி ஜாம்பவான் ஹனுமாரை கூட்டு சொல்ற. உன்னாலதான் இது முடியும், நீ தான் பண்ணணும்னு ஒண்ணு. அவர் உடனே சகசா அதுக்கான ராமகாரியத்துல நான் அவசியம் பண்ணணும்ன்றதுல ஒரு சந்தோஷமா சொல்ற. அப்ப சொல்லச்சே அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே தாண்டல நான் தாண்டிடுவேன் அப்படின்னு சொல்லிடலாம். அங்க வரைச்சே எந்த வேகத்துல இவர் போறேன்னா, மனோவேகம் வாயு வேகம் அப்படின்னு கருடனுடைய வேகம் இந்த மாதிரி வேகத்துல நான் போவேன்னு சொல்லிருக்கலாம் முல்லியோ, அப்படின்லாம் சொல்லல அவர். அவர் என்ன சொல்றாரு, தான் எவ்வளவு வேகத்துல போவோம்னாக்க, யதா ராகவ நிர்முக்த சர ஸ்வசன விக்ரமஹா கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம். ராமனுடைய வில்லிலிருந்து வெளிப்பட்டதாக இருந்திருக்கிற சரம் அம்பு எவ்வளவு வேகம் போகுமோ அவ்வளவு வேகம் போவேன்ன, இது மனோவேகம் வாயு வேகம் கருட வேகம் இதெல்லாம் இந்த வேகத்தெல்லாம் காட்டிலும் ரொம்ப ரொம்ப வேகமா போகக்கூடியது ராமனுடைய பாணம்ன்றது ஏற்படுறது. அத்ததான் இந்த இடத்துல ரூபணம் பண்ணி சொல்ற, ராம பாணம் மாதிரி போகணும்ன்றத சொல்லி சொல்ல போற அங்க. அப்போ இவ்வளவு வேகமா போறதுக்கு சாதனம் வேணுமே, அந்த சாதனம் ஒன்னு இடத்துலதான் இருந்துருக்கு. நாமெல்லாம் கீழே தரையில நடந்து போறவா, தரையிலதான் ஓடி போறவா, பட்சிகள்லாம் ஆகாசத்துல பறக்கக்கூடியது, இது சமுத்திரத்துல நடந்தா போக முடியும். ஆகையால சமுத்திரத்துக்கு போ தாண்டணும்னாக்கா ஆகாச மார்க்கத்துல தான் தாண்டி ஆகணும். அந்த ஆகாச தாண்டச்சே முள்ள முள்ள போயிருந்தமனாக்க ஆகாது, அதிவேகமாக ராவனுடைய லங்கைக்கு போகணும் அப்படின்றதுதான் ராமர் ஹம்சத்தை பார்த்து சொல்ற ஒரு விஷயம். ஸ்தித்வா தத்ர க்ஷணம், அந்த கரையில ஒரு ஒரு கணக்காலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அம்பு ஒண்ணு கிளம்புறது அப்படின்னாக்க, அது எங்கேருந்து கிளம்பும் அம்பு, வில்லிலிருந்துதான் கிளம்பணும். அந்த வில்லிலிருந்து கிளம்புறதுக்கு அம்பு என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, இந்த வில்ல நானாக கட்டி, வில்ல வளைச்சி நான் கட்டி அதுல ஒரு அம்பையும் ஏத்திட்டு ஒரு நிமிஷம் அப்படி இழுத்து பிடிச்சுட்டு பார்ப்பா, அந்த குறி பார்ப்பா, லட்சியத்தை பார்ப்பா. அதுக்கப்புறமா அதை கை விட்டுட்டாள்னாக்கா அது அதிவேகமா அந்த அம்பு போகும். அந்த ஒரு க்ஷணம், அந்த நான்ல அம்பு உட்கார்ந்துக்கிற ஒரு க்ஷணம் மாதிரி நீ ஒரு க்ஷண காலம் இந்த இடத்துல இந்த சமுதிரக்கரையில ஆஸ்வாசம் படுத்திக்கும். அதுக்கு மேல எல்லாம் ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன்னு இங்கே உட்காண்டு போற, இங்க உட்காந்துக்காது. என்ன தாத்பரியம் இந்த இடத்துல சொல்றதுக்கு? அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு, உனக்கு ஒரு பத்திர பிரகிருஷ்டா அப்படின்னு ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு. இப்ப மீதி பேர் வேற ஏதனா ஒரு பிராணிய சொல்லி நீ சீக்கிரமா போகணும்னு நான் சொன்னேன்னாக்க, அது நடந்து போற பிராணியோ ஓடி போற பிராணியா இருந்ததுன்னா அதால அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியுமான்னு, அது பறந்து போற பட்சியா இருக்கிறதுனால உனக்கு பத்திரத்தினால ஒரு பிரகிருஷ்டம் ஒரு மேன்மைன்றது ஏற்படுறது. ஹம்சத்துக்கு சொல்லச்சு பத்திர பிரகிருஷ்டம்ன்றதுக்கு என்ன, வாகனங்களுக்குள்ள உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். அந்த பிரம்மாவுக்கே நீ வாகனமாக இருக்கிறதுனால உனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தி இருந்துருக்கு. அதனால அந்த பிரசித்தியோட இருந்துருக்கிற நீ சீக்கிரம் போகணும்னு அர்த்தம். இது அம்புல பத்திரம்னாக்க அந்த நுனியில இறகு இருக்கும், ரெண்டு இருக்கு. வெறும் கொம்பாட்டம் ஒரு ஸ்டிக்காட்டம் இருந்ததுன்னா அது ரொம்ப வேகம் போகாது. இந்த இறகு இருந்ததுன்னா அந்த காத்தையும் கிழிச்சுண்டு அதிவேகமா போகுமா. அதனாலதான் அந்த அம்புல பத்திரம் இருக்கு. அந்த பத்திரத்தினால அம்புக்கு ஒரு சிறப்பு ஏற்படுறது. அதே மாதிரிதான் ஹம்சத்தை இந்த இடத்துல அம்பா ரூபணம் பண்ற, அந்த ரூபணம் பண்றதுனால இதுக்கு ஒரு பிரகிருஷ்டத்துவம் அந்த சிறப்பு ஏற்பட்டதுன்றது இந்த இடத்துல இருக்கு. ஸ்தித்வா தத்ர க்ஷணம் உபயதஹ லக்ஷ்மி குருவன் தசமுகபுரியம் சௌமியா பத்ர பிரகிருஷ்டஹ. அம்புன்னு ஒண்ணு வந்ததுன்னாக்க அதுக்கு லட்சியம் ஒண்ணு இருக்கணும். லட்சியம் இல்லாத ஒரு அம்பு விட முடியுமா? பெருமாளுடைய பிரபாவத்தை சொல்லச்சு, பெருமாளுடைய பிரபாவம் மகிமை யாராலையும் சொல்லி முடியாதது அப்படின்னு சொல்லி சொல்ற. இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே என்ன கோவிந்த குணக்ஷயாத்துன்னு சொல்லி சொல்ற. ஒரு அம்பு நம்ப விடுறோம், இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே நான் அந்தரிக்ஷயாத்துன்னு. இந்த அம்பு நம்ப உடைச்சே ஆகாசத்துல உடைச்சே நம்மள்கிட்ட எவ்வளவு அம்பு இருக்கோ அந்த அம்புதான் விட முடியும். இனிமேல் ஆகாசத்துல அம்பு விடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆகாசம் முழுக்க அம்பாவே நினைச்சிட்டோம்னு நாம சொல்லவே முடியாது. ஆகாசம் அவ்வளவு பெருசா இருந்துட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் நம்ம அம்பு விட்டுண்டேதான் இருக்கலாம். அதே மாதிரிதான் எம்பெருமானுடைய குணங்கள்ன்றது மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத்துன்னு சொல்லி சொல்ற. நம்மளுடைய சிற்றறிவுக்கு இவ்வளவுதான் எற்றது, ஆகையாலும் நாம பெருமாளுடைய குணங்களை இவ்வளவுதான் நம்ம சோத்திரம் பண்றோம், வசதகம் இவ்வளவுதான் பெருமாளுடைய குணங்கள் அப்படின்னு அளவிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்கு. இப்போ லட்சியம் இல்லாத அம்ப விட முடியாது, இது லட்சியத்தோட இருக்கணும். அதோட இல்லாத இந்த அம்புன்றது ரொம்ப வேகமா போனோம், அந்த வேகமும் ராமருடைய வில்லுல இருந்து வரக்கூடிய அம்புக்கு எவ்வளவு வேகமோ அவ்வளவு வேகமா இது போகணும்ன்றது சொல்லி சொல்றார். அந்த இடத்துல நீயும் அந்த மாதிரி போகணும். அம்பு எங்கேருந்து கிளம்புறது? அம்பு கிளம்புறது வில்லுல இருந்து கிளம்புறது. வில்லுல ஒரு நான் இருக்கு, அந்த நான்ல இருந்து தான் அது கிளம்புறது. அந்த வில்லு வில்லுக்கு நான் வேணும். அப்ப அந்த நான் ஏற்றின உடனே என்ன பண்ணுவாருனாக்க, இது நல்லா டைட்டா இருக்கா இருக இருக்கான்னு பாக்கிறதுக்கோசரம் ஜியா கோஷம் அந்த நானை வந்து அப்படி தட்டி பார்ப்பா. இப்படி தட்டி பார்த்தோம்னா அது ஒரு சப்தத்தை ஏற்படுத்தும். அந்த சப்தத்துக்கு அதுக்கு மௌர்வி கோஷம்னு பேர். அதுக்கு அந்த கோஷம் வந்து எல்லா இடத்துலயும் பரவும். அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, அது மனோகரமான அந்த ஒலி இருக்கும், நான் ஒலி இருக்கு. அந்த மாதிரி நீயும் இந்த இடத்துல அங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லி சொன்ன. ஹம்சம் அம்பா போயிட்டு எது வில்லு எது நான் துவனி என்ன, இது எல்லாத்தையும் இந்த ஸ்லோகத்துல ரூபணத்துல பார்க்கணும். போவோம்னா சொல்லிட்டு வரே அந்த இடத்துல. இதுக்கு லட்சியம் வந்து தசமுகபுரி. ராவணனுடைய புரி ராவணனுடைய பட்டணமாக இருக்கிற லங்கை இருக்க அதுதான் உனக்கு லட்சியமாக இருந்திருக்கு. அதனால தசமுக புரிய நோக்கி இது போறதாக இருந்திருக்கு. இந்த இடத்துல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். இப்ப வில்லா இருக்கிறது எதுன்னு பார்க்கணுமோ இல்லையோ, லட்சியத்தெல்லாம் சொல்லிட்டோம். சைல சிருங்காவதீர்ணைஹி சாரு நிஷ்பார கோஷைகின்னு சொல்ற, இந்த சமுத்திர கரையில இருக்கோம். சமுத்திர கரையில இருக்கச்சே ரெண்டு பக்கமும் மலைகள், மலை முகடுகள். அந்த மலையினுடைய சிகரம், அந்த சிகரத்துல இருந்து அருவி கொட்டுன்றது. அந்த அருவி கொட்டுறது ஒரு இந்த ரெண்டு சிகரத்தையும் இணைப்பது போல இருந்துருக்கு. அந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு சைட்ல சிருங்கம் இருக்க அதுதான் வில்லு. வில்லுனுடைய ரெண்டு நுனி, இந்த பக்கம் ஒரு நுனி, அந்த பக்கம் ஒரு நுனி. அந்த அருவிகள் கொட்டுறதுதான் இது ரெண்டையும் சேர்த்து வைக்கிற ஒரு நான் மாதிரி இருந்துருக்கான். ஜோன்னு அருவி கொட்டுறது, அந்த கொட்டுற அருவி தான் பார்த்தோம்னாக்க நானாக இருக்கிறதோட மாத்திரமில்ல, அருவிகளுடைய சப்தம் இருக்க அந்த சப்தம் வில்ல நான் ஏத்தின உடனே அத கொஞ்சம் அப்படி தட்டி பார்த்தோம்னாக்க வரக்கூடிய சப்தம் மாதிரி அந்த சப்தமும் இருந்துருக்குன்னு சொல்ற. அசிசில கரணேஸ்மின் நட்சத்திர சுவாசவர்த்தவு அபஷி கமனயோக்கியே வாச மாசாந்தேயம் விஷகிரி கட்டகேஷு வியஞ்சயத்சு பிரதீதைஹி மதுமதன தயேத்வாம் வாரி தாரா விசேஷைஹி என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிற வாரி தாரா விசேஷைஹின்னு. அந்த இடத்துல மழை காலத்துல நம்ம போனோம்னா, எல்லா காலத்திலயுமே அந்த காலத்துல இருந்திருக்குது, மழை காலத்துல பார்த்தோம்னா அங்கங்க மலையில அருவிகள்லாம் கொட்டும், அந்த அருவிகள்லாம் பெருசா கொட்டும். இங்க ஆழ்வார் தீர்த்தத்துல பார்த்தோம்னா சில சமயத்துல அந்த அருவி, அந்த அங்க குளம் இருக்கும், அந்த குளத்துல நடு குளத்துல வந்து கொட்டும், அவ்வளவு பெருசா இருக்கும் சில மழை காலங்கள்ல. இந்த திருமலையில இருக்கிற அருவிகள்லாம் எதை குறிக்கின்றனாக்க, பெருமாளுடைய தயைய குறிக்கிறதாம், சீனிவாசனுடைய தயைய குறிக்கின்றதாம். இந்த அருவிகள் மாதிரி பெருமாளுடைய தயா சாங்கரம், தயா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதுன்னு சொல்ற. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ரூபணம் பண்ணச்சு ஒரு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அற்புதமாக அமையும். சுவாமி பெரிய கவியா போயிட்டு படித்தால அவருடைய எண்ணத்துல ஏற்படுறது மலை முகடுகள்ல இருந்து அருவியில ஜலம் கொட்டுறது, அந்த இந்த பக்கமும் ஜலம் கொட்டுறது, அந்த பக்கமும் ஜலம் கொட்டுறது, ரெண்டுத்துக்கும் நடுவுல கரையில ஹம்சம் இருந்துருக்கு. இந்த ஹம்சத்தை வில்ல அம்பா ஆக்கிட்டு அந்த அம்புக்கு குட்டி குட்டியா பட்சம் இருக்கும், அந்த சின்னதா இறகுன்னா அது பெருசா இருக்காது, அந்த வில்லுக்கு ஏற்ற மாதிரி இருந்துருக்கும். அந்த மாதிரி ஹம்சமும் பட்சத்தோட இருக்கு, சிறகோட இருந்துருக்குற. அப்படின்னால இந்த வாரி அந்த ஜலம் பெருக்கு இருக்க, அந்த ஜல பெருக்குதான் இந்த இடத்துல நானாக ஆயிடுத்தோம்னு அர்த்தம். சைல சிருங்காவதீர்ணைஹி சாரு விஷ்பார கோஷைஹி ஸ்ரோதோ பேதைஹி அப்படின்னு. ஸ்ரோதோ பேதை, ஸ்ரோதம்னா வெள்ளம், வெள்ளத்தினுடைய பேதம்னு சொன்னவான வெள்ள வகைகள். அப்படியே தாரதாரையா கொட்டுறது, இப்படி கொட்டுறது, அப்படி கொட்டுறது, ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னாக்க அதுவே சேர்ந்து போற மாதிரி இருக்கு, நடுவுல சேர்ந்துடுற மாதிரி இருக்கு. இவ்வளவு தூரம் இது அங்கேருந்து நடுவுல வரைக்கும் வந்து கொட்டுறது, அந்த மணமகத்துல இருந்து வர ஜலம் இருக்க இந்த பக்கத்துல இருந்து இது நடுவு வரைக்கும் வந்து கொட்டுறது, இது ரெண்டும் பார்த்து சேர்ந்துட்டா மாதிரி இருக்கு, சேர்ந்தாக்க ஒரு நான் மாதிரி இருந்துருக்கு என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதுல வரைச்சு ஸ்ரோதோ பேதைஹின்னு பகுவச்சனம் சொல்லியிருக்க. பகுவச்சனம் சொன்னதுக்கு தாத்பரியம், நான் கட்டுறது ஒரே ஒரு கயிறால கட்டணும்னு அவசியம் கிடையாது, பல கயிறுகளால கூட சேர்ந்து கட்டலாம். அந்த மாதிரி இங்க ஸ்ரோதோ பேதம், பல நான்களால சேர்ந்திருக்க மாதிரி பல அருவிகளுடைய ஒரு சேர்க்கை இந்த இடத்துல சொல்லப்படுறது. அதே மாதிரி இங்க வில்லு எதுனாக்க சமுத்திரக்கரை தான் வில்லு. சமுத்திரக்கரை நீளமும் பெருசா இருக்கும், தீர்க்கமா இருந்துருக்கும். அந்த தீர்க்கமா இருக்கிற சமுத்திரக்கரைக்கு இந்த பக்கம் ஒரு மலைமுகடு, அந்த பக்கம் ஒரு மலைமுகடு, இங்கேந்து வெள்ளம் கொட்டுறது, அருவி கொட்டுறது, அங்கேந்தும் அருவி கொட்டுறது, இது ரெண்டும் நடுவுல வந்து சேர்றது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சமுத்திர கரையில நிக்கிறவாளுக்கு இந்த ரெண்டு மலைகளையும் சேர்த்தமானக்க அந்த சமுத்திர கரை தான் வளைஞ்சி இருக்கு, அது வில்லு மாதிரி இருந்துட்டு இருக்கான். இதான் சொல்ற ஸ்தித்வாஹ தத்ர க்ஷணமு பயதஹ சைல சிருங்காஹ அவதீர்ணைஹி ஸ்ரோதோபேதைஹி அதிகத குணம். குணம்னா கயறுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்ரோதோபேதைஹி அதிக குணம், அந்த சி இப்ப ரெண்டு ரெட்டாம்தான் சொல்லணும். அதாவது வில்லுக்கு வில்லு அம்புன்றத ஒன்னு சொல்லணும், அதுக்கப்புறமா அந்த ஸ்தானத்தை பத்தி சொல்லணும். நாம முதல்ல வில்லு அம்பை பத்தி நான் சொல்லிடுறேன், அப்புறம் அந்த இடத்த பத்தி சொல்லுவோம். இப்ப குணம்னா கயறுன்னு அர்த்தமா இருக்கு. அப்படினால நான் ஏத்தறதுக்கு உண்டான கயறு அதிகத குணம். இங்க வெறும் வில்லு மாத்திரம் இல்ல, நானும் சேர்ந்து இருக்கிறதாக இருக்குன்னு அர்த்தம் அது. வேலாச்சாப்பம், வேலன் வேலன்ன கரை, கரையாகிற ஒரு சாப்பம் வில்லை அந்த வேலாச்சாப்பம். வேகத்தகா வியதியாக சீக்கிரமாகவே அந்த இடத்துல இருந்து நீ கடந்து போனோம் என்று சொல்லி சொல்ற. இப்ப இந்த சமுத்திர கரையை பத்தி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சமுத்திரக்கரை எப்படி இருந்துட்டு இருக்குன்னாக்க ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கு. இந்த சமுத்திரக்கரை எல்லாம் மணல் பாங்காக இருக்கு, இதுல ரெண்டுக்கும் வளைஞ்சி வருது. இந்த பக்கம் ஒரு மலை முகடு இருக்கு, அந்த பக்கம் ஒரு மலை முகடு இருக்கு. இந்த ரெண்டு மலை முகடனுடைய அருவிகளும் ஜோன்னு கொட்டுறது. அந்த ஒரு நடுவில் நின்றுட்டு பார்த்தோம்னாக்க இது வேற அருவி அது வேற அருவின்னு தெரியாதபடிக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரே அருவி மாதிரி இந்த ரெண்டு பிராந்தத்தையும் ரெண்டு மலை முகட்டையும் இணைப்பது போல இருந்துட்டு இருக்கான். அது பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கு. சைல சிங்காவதீர்ணகி ஸ்ரோதோபேதைகி, அது பாக்கிறதுக்கு அதனுடைய கோஷம் பாக்கிறதுக்கு ஜோன்னு ஒரு சப்தம் இருந்துட்டு இருக்கு. இந்த சப்தத்தினால அது சில சில சப்தங்கள்லாம் கர்ண கொட்டோரமா இருக்கும், காதுக்கு இனிமையாக இருக்காது, கேட்கறதுக்கே முடியாதபடி இருந்துட்டு இருக்கும். ஆனா இந்த சப்தம் காதுக்கு ரமணீயமாக இருந்துட்டு இருக்கான். இந்த அருவிகளுடைய சப்தம் இது பார்த்தோம்னா நிறைய இடத்துல நம்மளே பார்ப்போம், அருவிகள்லாம் பார்த்தோம்னாக்கா ஜோன்னு சப்தம் கேட்கும். அது ரொம்ப நன்னா அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். ஸ்ரோதோ பேதைஹி அதுல வந்து சாரு விஷ்பார கோஷைகின்னு சொல்லி சொல்ற. இப்ப இதுக்கு வரச்சே இந்த ஸ்தலத்துக்கு சொல்றோம் இப்படிப்பட்ட இடமாக இருந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல ஒரே ஒரு க்ஷணம் இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போகணும்னு சொல்லி சொல்ற. அங்க இந்த இடத்துல என்ன சொல்லி சொல்லணும், அம்பு விஷயத்துல வரச்சே சாரு விஷ்பார கோஷைகின்னு சொல்லச்சு. அம்புக்கு அழகு நான் பூட்டின பிறகு அந்த நானை கொண்டு அது ஒரு சரிபார்க்கறது, அது சரியா இருக்கா, அந்த நான் பூட்டினது சரியா இருக்கா, இந்த அம்பு வேகத்துக்கு இவ்வளவு வேகத்துக்கு அது போகுமா அப்படின்றதுக்காக தான் அதை வந்து சரி பார்க்கறதுன்றது ஒண்ணு வருது. அந்த மாதிரி அது பாக்கிறதுக்கு வரைச்சு அந்த துவனி இருந்திருக்க அம்பு உடுறவாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எதிரிகளுக்கு அதுவே ஹிருதயத்தை புலக்கிற மாதிரி இருந்துருக்கும். சகோஷோ தாத்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத்தை என்ன சொல்ற, கிருஷ்ணனும் அர்ஜுனும் எடுத்துட்டு பாஞ்சஜன்யத்தையும் பாஞ்சகிருஷ்ணன் பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு ஊதினரா சங்கத்வனி, அந்த சங்கத்வனியே தாரதராஷ்டிராளுடைய திருதராஷ்டிர புத்திராளுடைய ஹிருதயம் மொத்தத்தையும் அப்பே புலந்துட்டான் அந்த துவனியே. வெறும ஒரு ஃபார்மாலிட்டி தான் வதம் பண்றதுன்றது அப்புறம்னு பகவத்கீதையில சொல்ற. இப்ப சில சமயங்கள்ல இந்த எதிரிகளுக்கு இந்த துவனி இந்த துவனி எதிரிகளுக்கு பயங்கரமா இருந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம மாதிரி இருக்கிறவா, அதாவது இந்த சேர்ந்தவாளாக இருக்கிறவாளுக்கு வில்லு விடுறவாளுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால சாரு விஷ்பார கோஷைஹி என்பது அந்த அருவிகளுடைய சப்தத்தை சொல்லி சொல்ற. லக்ஷி குர்வன் தசமுகபுரீம் சௌமிய பத்ராபகிருஷ்டம் வேலா சாபம் சரைவ சகே வேகதத்வம் யதீயாஹ. அப்போ வேலா சாப்பம் கரையாக இருக்கிற ஒரு வில்லு, அந்த வில்லிலிருந்து அம்பாக வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லி, விரைவாக நீயும் போகணும்னு இந்த இடத்துல இருந்து கிளம்பு போகணும்னு சொல்லி சொல்ற. இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பார்க்கணும், வேதாந்த விஷயங்களையும் பார்க்கணும். இதுல என்னன்னு கேட்டோம்னா, ராமன் அம்பு விடுறேன்னு சொன்னாக்க அங்க ராமன் இருக்கணும், ராம பாணத்துக்கு வேகம் இருக்கணும். அப்ப ராமர் இருந்துதான் அந்த பாணத்தை, பாணத்துக்கு வர வேகம்ன்றது அதை விடுறவாளுடைய சாமர்த்தியத்தை பொறுத்திருக்கு. சூரனா இருந்து அதை இழுத்து விட்டான்னாக்கா அது வேகமா போக போறது. சூரனா இல்லாத சாதாரணமா இருந்தா அந்த அம்பு அங்கே தான் கிழ விழுந்துடும். அது இப்ப ஹம்சத்தினுடைய வேகத்தை இது உபமா ராமபாணத்துக்கு சமானமாக இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ராமபாணம் எவ்வளவு வேகமா போகுமோ அவ்வளவு வேகமாக ஹம்சம் போகணும் அப்படின்னாக்க இந்த ஹம்சம் தான் அம்புன்னு ஏற்படுறது. அம்பு அச்சேதனமாக இருந்துருக்கு. அச்சேதனமா இருந்துருக்கிற அம்புக்கு வேகமா போகணும்னாக்க அதுக்கு ஒரு சேத்தனன் வேணும், ஒரு வில்லாளி ஒருத்தன் பக்கத்துல இருக்கணும், அவன் இழுத்து விடணும், அப்பதான் அந்த அம்பு வேகமா போகும். ஆனா இந்த இடத்துல ஹம்சம் இருக்க இது சேத்தனா போயிடுச்சு. இப்ப இந்த சேத்தனனுக்கு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, அந்த பெருமாளுடைய காரியத்துல போறதுனால அதுக்கே அந்த சாமர்த்தியம் இருந்துட்டு இருக்குமா. அதாவது திருவாழி திருச்சக்கரங்கள்லாம் இருக்கு, பெருமாள் திவ்யாயுதத்தை அந்த சக்கராயுதத்தை பிரயோகம் பண்றதுனாக்க அந்த சக்கராயுதம் பிரயோகம் பண்ணச்சே அது எவ்வளவு வேகமா போகணும்ன்றது பெருமாள் திருவிழா என்னன்றது அந்த சக்கராயுதத்துக்கு தெரியும். ஆகையால அதுக்கு தகுந்த மாதிரி அது வேகம் போகும். எவ்வளவு வேகமா பெருமாள் அங்கேருந்து அந்த முதலைய கஜேந்திரனை ரட்சணம் பண்றதுக்காக, முதலைய வதம் பண்றதுக்காக ஏழ்நேரம் இங்க வந்த உடனே சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ண செய்யும், அவருடைய வேகத்தை புரிஞ்சுண்டு இதுவும் அதிவேகமாக அவருடைய வேகத்துக்கு மேல் வேகத்துல இந்த சக்கராயுதமே தானா போறேறான், திருவாழி ஆழ்வாரே போறேறான். அந்த மாதிரி ஹம்சம் வரைச்சே ராமபாணம் மாதிரி வேகமா போகணும்னு சொன்ன, ராமன் இல்லாட்டா கூட பக்கத்துல இல்லாட்டா கூட ராமனுடைய பிரிய சகாவாக இருக்கிறபடினால அந்த சகாவனுடைய சிரமம் மொத்தம் தெரிஞ்சின்றபடினால அந்த ராமபாணம் என்ன வேகம் போறதோ அதுக்காக ஒருத்தன் இருந்து அம்ப விடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹம்சமே பரிபூர்ணமாக இருக்கிறபடினால ராமனுடைய திருவுள்ளம் மொத்தம் தெரிஞ்சிருக்கிற அப்படின்னால அதிவேகமாக போகும். அதை வச்சுட்டுதான் இந்த இடத்துல இங்க ராம பாணம் மாதிரி வேகமாக போகணும்னு சொல்லி சொல்ற என்பது ஒரு விஷயம். ராமன் அங்க இருக்கிறது இல்லாததுன்றது ஒரு முக்கியம் இல்ல. ராமன் அந்த கடற்கரையில இருந்துட்டு பிரயோகம் பண்ணாட்டா கூட இங்க இருந்துட்டு சொல்றதே போறோம், இதுவே வேகமாக போறதுக்கு வழியாக இருந்திருக்கும். ஏன்னா ராமனுடைய அபிப்பிராயத்தை பரிபூர்ணமாக தெரிஞ்சின்றது அம்சம் இது சேத்தனமாக இருக்கிறதுனால நீ போவேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இன்னும் கேட்ட ராமபாணம் வேகமா போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்ட, ராமபாணங்கள்லாம் கூட திருவாழி மாதிரிதான். அதாவது சக்கரத்தாழ்வாருக்கு எப்படி எம்பெருமானுடைய எண்ணங்கள் மொத்தம் தெரியுமோ அந்த மாதிரி ராமருடைய தனுசுலேந்து வெளியில போற அம்புகள் எல்லாவற்றுக்கும் கூட பெருமாளுடைய திருவள்ளம் பூர்த்தியாக தெரியும். ஆகையால அதுவும் அவர் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி ஆசிரித சம்ரக்ஷணத்துக்காக ராமர் எவ்வளவு வேகப்படுறாரோ அதுக்கு மேற்பட்ட வேகத்தோட கூட ஆசிரித சம்ரக்ஷணம் பண்றது, ஆசிரியர்களுக்கு எதிரிகளாக இருந்து இருக்கிறவாளை வதம் பண்றதுல தானும் ஒரு கருவியாக இருக்கு என்று சொல்ற. அதே மாதிரி இந்த இடத்துல ராமனுக்கு ஒரு நல்லது ஏற்படுத்தணும், ராமனுடைய துக்கத்தை போக்கடிக்கணும், ராமனுடைய கஷ்டத்தை போக்கடிக்கணும்ன்றதுக்காக அந்த ராமனுடைய எண்ணத்தை அறிந்த ஹம்சம், அந்த ராமனுடைய எண்ணத்தை அறிந்த வில்லு மாதிரி, ராமனுடைய எண்ணத்தை அறிந்த ஹம்சமும் ராமனுடைய வில்லிலிருந்து வெளிக்கிளம்பின ஹம்சம் மாதிரியாக வேகமாக போக வேண்டியது என்பதுதான் இந்த இடத்துல ராமர் ஹம்சத்துக்கு சொல்றதாக அமைந்திருக்கிற இந்த ஸ்லோகம். இங்க ஒரு வேதாந்த அர்த்தம் சொல்லி சொல்றேன். பிரணவோ தனுகு சரோஹ்யாத்மா பிரம்ம தல்லக்ஷம் உச்சதே அப்ரமத்தேன வேத்தவ்யம் சரவது தன்மையோ பவேத் அப்படின்னு இது வந்து உபனிஷத் வாக்கியம். பிரணவந்தம் வில்லு, சரோஹி ஆத்மா, நம்ம ஆத்மாதான் அம்பு. பிரம்ம தல்லக்ஷம் உச்சதே, பிரம்ம பிரம்மம்ன்றது பரபிரம்மம் பெருமாள், அவர் தான் தல் லட்சியம் உச்சத்தை அம்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு லட்சியம் ஒன்னு இருக்கணும் இல்லையோ. அது இந்த ஆத்மா பிரம்மத்தை போய் அடையணும், அதுதான் லட்சியம். அப்பிரமத்தேன வேத்தவியம் சரவ தன்மையோ பவேத், இந்த லட்சியத்தை அடிக்கணும்னாக்க சாவதானமாக நம்ம இருக்கணும், ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட நம்ம இருக்கணும், அப்போதான் அந்த லட்சியத்தை அடைய முடியும். ஆகையால இந்த இடத்துல வரைச்சே இந்த அப்பிரமத்தேன வேத்தவியம்ன்றது இருக்க இந்த அர்த்தத்தை தான் ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணும்னாக்க பரமாத்மாவை அடைஞ்சு கைங்கரியாதிகள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிரணவார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், பிரணவார்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம அந்த பகவான அடையறதுக்கு உண்டான உபாய ரூபமான சரணாகதியை பண்ணி எம்பெருமான அடையணும்னு இதுல தாத்பரியம் இங்க சொல்ற. இங்க இருக்க இந்த பிரகிருத்தத்துல பாக்கணும், இந்த இடத்துல ரெண்டு பக்கத்திலயும் ரெண்டு மலை முகடு இருந்துருக்கு. பிரணவத்துல அகார உகார மகாரங்கள் உள்ளன, மூணு எழுத்துகள் உள்ளன. ஆண் ஒரு எழுத்து, மான் ஒரு எழுத்து, இது முதல் எழுத்து, கடைசியில எழுத்து, நடுவில் இருக்கிறது உக்காரம். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பக்கம் ஒரு மலைமுகடு இருக்கு, அந்த மலைக்கும் ஒரு மலைமுகடு இருக்கு. இது ரெண்டும் வந்து அகாரமும் மகாரமும், உக்காரமாக இருக்கிறது மத்திய இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பிரணவம் மத்தியமாக இருக்கிறது உக்காரம். இப்போ இந்த சம்சாரத்திலேருந்து ஜீவன் சரவது நிஷ்கிராமதி, இந்த சம்சாரத்திலேருந்து ஜீவன் ஒரு சரம் போல வெளிக்கிளம்புறான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்த இடத்துல. இப்போ இந்த சம்சாரத்துக்கு பார்க்கணும், கூறி இருக்கிறது எது அப்படின்னு கேட்டவன இந்த இடத்துல வந்து பிரம்மந்தான் லட்சியமாக இருக்கு. அந்த பிரம்மம் லட்சியமாக இருக்கிற அப்படின்னால அந்த லட்சியத்தை அடையறதுக்கு அந்த சம்சார சாகரத்தை தாண்டணும், இது தாண்டனாதான் அப்ப முடியும். இதுவும் தாம் பண்ண கர்ம பிரவாகத்தினால வரக்கூடியது. அந்த இது வரைக்கும் அந்த கர்ம பிரவாகத்தினால இந்த லௌகிகமான புருஷார்த்தங்கள்ல ஈடுபட்டவர்களாக நாம் இருக்கோம், அந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கோம். இதுல இருந்து எப்படி அந்த அம்பு வெளிக்கிளம்புறதோ அந்த மாதிரி இந்த லௌகிகமான புருஷார்த்தங்கள்ல இருக்கிற ஈடுபாட்டில இருந்து வெளிக்கிளம்பி அதை விட்டு வெளியில போகணும். அப்ப அந்த வில்லனுடைய கோஷம் மாதிரி, அந்த நாண மீட்டச்சே வரக்கூடிய கோஷம் மாதிரிதான் நாம சங்கீர்த்தனாதிகள், பகவன் நாம சங்கீர்த்தனாதிகள், பகவத் ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்றது, இதெல்லாம் இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில லட்சியமாக இருக்கிறது எம்பெருமான அடையிறது தான்றது இந்த இடத்துல தெரியப்படுகிறார். இப்படி ஒரு ராம பாண திருஷ்டாந்தத்தை சொல்லி ஒரு வேதாந்தார்த்தத்தையும் தெரிவிக்கிற கவியாக இருந்துட்டு அந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கு முன்ன ஹம்சம் என்ன மாதிரி எல்லாம் நடந்து கொள்ளணும்ன்றதையும் தெரியப்படுத்துற. இப்படி ரெண்டு விதமாக ஆச்சரியமாக ஹம்சத்துக்கு சொல்ற முகத்துல நமக்கு வேதாந்த அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால உணர்த்துகின்ற. நாமளும் ராமபாணம் மாதிரி இந்த சம்சாரத்திலிருந்து எவ்வளவு சீக்கிரமாக விடுபடுவதற்கு என்ன வழியோ அந்த வழி, அதாவது எம்பெருமான் திருவடிகளை சரணாகதி பண்றது ஒண்ணுதான், அதை பண்ணி நாம ஓய்வதற்கு ஒரு வழிய ராமன் தான் காண்பிச்சு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்தித்வா தத்ர க்ஷணமுபயதஹ சைலசிருங்காவதீர்ணைஹி ஸ்ரோதோபேதைரதிகத குணம் சாரு விஷ்காஹார கோஷைஹி லக்ஷீகுர்வன் தசமுகபுரீம் சௌம்ய பத்ர பிரகிருஷ்டஹ வேலாச்சாபம் சரைவ சகே வேகதத்வம் யதீயாஹ. கவிதா ஹர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.